All praise and thanks due to Allah subhanahu wa ta'ala. Peace and salawat upon our beloved Muhammad sallallahu alayhi wa sallam. My dear respected brothers and elders in Islam, firstly I would like to advise myself and those who are present, ittaqillaha ta'ala, fear Allah subhanahu wa ta'ala at all times, at all moments. My dear brothers in Islam, Allah ta'ala blessed us with this noble deen, with this beautiful deen, which is the most valuable gift or the bounty that Allah has given you and me. Allah engalukku thanda ni'matgalin aaha periya ni'mat inda deenudaiya ni'mat. Quranil Allah solugiran, al-yawma akmaltu lakum deenakum wa atmamtu alaykum ni'mati wa raditu lakum al-islam deena. Andre hajjatul wadawil irakkapatta ayat Allah solugiran, indre naan inda deenai poorthiyaakkugiren. His deen had been perfected. Ganyamana sahodaragale, inda poorthiyaana deen or manidanudaiya sahala vidayangalum Allah ta'ala inda deenile sollikindran. Everything of human life is spoken in this deen. A perfect system, a perfect religion that Allah has given you and me. Or poorthiyaana deenai Allah engalukku thandikkindran. Inda deenai makkalukku velangapaduthathukku practical aga kaatathukku than Allah subhanahu wa ta'ala inda ummathudaiya nabi Muhammadur Rasulullah sallallahu alayhi wa sallam avangala anippi veithathu. Ganyamana sahodaragale, periyargale, Rasul sallallahu alayhi wa sallam thani manidanaga இந்த தீனை எடுத்து மக்கள் மத்தியில எத்தி வைத்தாங்க. அதுக்கு பின்னால் இந்த தீன் ஒரு நிலைமை அடைந்தது. அது ஹஜ்ஜத்துல் வதாவில் சஹாபாக்கள் கண்டாங்க. 124,000 சஹாபாக்கள் அன்று அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முயற்சி, அவங்க எடுத்த முயற்சியுடைய பலனை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு காட்டினான். தட் வாஸ் த டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோ ஆல் த சஹாபா வர் பிரசன்ட் இன் ஒன் கேதரிங். த மிஷன், அ பெர்ஃபெக்ட் டீன் வாஸ் கிவன், வே அல்லாஹ் சேஸ், ஐ ஹவ் பெர்ஃபெக்டட் திஸ் பியூட்டிஃபுல் டீன், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் பியூட்டிஃபுல் டீன், பிராக்டிகலி தோட் டு த மேன்கைண்ட் பை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். And in Hajjatul Wada, Rasul sallallahu alayhi wa sallam saw the success of the mission, that so many sahaba were present, and that was the day we can understand the deen was in its peak. The deen aaga uyandadathile indadhu andra Hajjatul Wada udaiya naalil. Andadam aaga uyandadathil Allah inda deenai veithindaan. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் விளங்க வேண்டிய விதியம், அன்று ஹஜ்ஜத்துல் வதாக்கு பின்னால சஹாபாக்கள் திரும்பி போறாங்க. சில சஹாபாக்கள் அழுகுறாங்க. கேட்கப்பட்டுச்சு, ஏன் நீங்க அழுகுறீங்க, இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தாங்களே, என்ன சொன்ன விடயம்? இந்த உலகத்தில் எந்த ஒரு விடயமும் ஆக உச்ச கட்டத்தை அடைந்ததற்கு பின்னால அதனுடைய டவுன்ஃபால் ஒன்றிருக்கிறது, அதனுடைய ஒரு டிக்ளைன் இருக்கிறது, அது பணிய வரும். நாங்க பயப்படுறது இன்று இந்த தீன் அல்லாஹ் இந்த இடத்தில் கொண்டு சேர்த்தான், இதுக்கு பின்னால என்ன நடக்கும்? கண்ணியமான சகோதரர்களே, அந்த சஹாபியுடைய பதில் அதுவாகத்தான் இருந்தது. நாங்க என்ன விளங்கோனும், அல்லாஹ் இந்த தீனை பூர்த்தியாக்கி, இந்த தீனை பூர்த்தியாக காட்டுவதற்கு ஒரு நபியை அனுப்பி வைத்து அந்த நபி ஒரு உம்மத்தை தயாரிச்சாங்க. அந்த சஹாபாக்கள் இந்த தீனை ஆக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு, கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இன்று இந்த தீன் எந்த இடத்துல ஐக்கிறது? கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னஹு லம் யகுன் நபியன் இல்லா கான ஹக்கன் அலைஹி அய்யதுல் உம்மதஹு அலா கைரிம் மா யஅலமுஹு வயுன்திரஹும் அலா ஷர்ரிம் மா யஅலமுஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு நபியும் அல்லாஹ் அனுப்பின எல்லா நபிமார்களும் என்ன ஹைர் அவர்களுக்கு தெரியும், நலவுகள் என்ன தெரியும், அது மக்களுக்கு அவங்க எட்டி வைத்தாங்க. அதே மாதிரி எந்த விடயங்களில் உம்மத்துக்கு இன்றார் செய்ய வேண்டும், எந்த விடயங்களில் உம்மத்தை தடை செய்ய வேணும், நடக்க போற விடயங்கள் இதுக்கு பின்னால் என்ன நடக்கும், அதை அவங்க அறிஞ்சிருந்தால் அதை மக்களுக்கு எட்டி வச்சாங்க. ஜுஇல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஹாதிஹி உம்மத்துக்கும் இந்த உம்மத் ஜுஇல ஆஃபியதுஹா ஃபீ அவ்வலிஹா, இந்த உம்மத்தை நாங்க எடுத்தோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துடைய ஆக சிறந்த காலம், ஆரம்ப காலம் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம். இன்னொரு ஹதீஸில் புகாரில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருல் குருனி கரனி ثُمَّ الَّذِينَ يَلُونَهُمْ ثُمَّ الَّذِينَ يَلُونَهُمْ ஆக சிறந்த காலம் என்னுடைய காலம். அதுக்கு பின்னால சஹாபாக்கள், தாபிஈங்கள், தாபிஉ தாபிஈங்கள் உடைய காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு பின்னால சொல்றாங்க, وَسَيُصِيبُ آخِرَهَا وَسَيُصِيبُ آخِرَهَا مِنْ شَرٍّ مِنْ أُمُورٍ مِنْ شَرٍّ என்னுடைய சஹாபாக்களே, இந்த உம்மத்துடைய கடைசி காலம், இந்த உம்மத்துடைய கடைசி காலம் ஆக மோசமான காலமாக இருக்கும், ஆக கிட்ட ஷர்ரான காலமாக இருக்கும். சில விடயங்கள் நீங்க காணுவீங்க, ஈமானுள்ள ஒரு மனிதன் அந்த விடயங்களை வெறுப்பாரு, அந்த விடயங்களுக்கு தூரமாகுவாரு. அதுதான் இந்த உம்மத்துடைய கடைசி காலம், ஃபித்னாவுடைய காலம், ஃபித்னாக்கள் நடக்கக்கூடிய காலம். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாங்கள் வாழக்கூடிய காலம் அந்த காலமாகத்தான் இருக்குது. ஃபித்னாக்கள் அது ஹரிச்ச ஒரு காலம், இது அலாமத்தும் மின் அலாமாத்திஸ்ஸா, இது ஒரு கியாமத்துடைய ஒரு அடையாளம், கியாமத்துடைய ஒரு அடையாளம். இப்படி ஃபித்னாக்கள் நீங்க கண்டால் ஈமான் உள்ள மனிதன் உள்ளத்துல வரும், இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது, கியாமம் நெருங்குது என்ற அந்த சிந்தனை அந்த மனிதனுடைய உள்ளத்துக்கு வரும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்லே சொல்றாங்க, பாதிரு பில் ஆமால், ஏ மக்களே, நல்ல ஆமால்களை சேர்த்துக் கொள்ளுங்க, நல்ல ஆமால்களை செய்யுங்க, அல்லாஹ் விரும்புற விடயங்களை செய்யுங்க, அல்லாஹ்வை நெருங்குங்க. ஃபித்னன் கஃபிதல் லைலில் முஸ்லிம், சில ஃபித்னாக்கள் இந்த உம்மத்துக்கு வரும், ஒன்றுக்கு பின்னால இன்னொன்று வரும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துஉரதுல் ஃபித்னது அலல் குலூபி ஊதன் ஊதா, எப்படி ஃபித்னாக்கள் வருமோ ஒன்றின் பின்னால் இன்னொன்று. When you break a straw mat, that one after the other straws will come out. Similar manner, fitnas will chase this ummah one after the other. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஃபித்னாக்கு பின்னால இன்னொரு ஃபித்னா. ஃபித்னா என்று சொன்னால் என்ன? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்க்கு மாறான விடயங்கள் இந்த மக்கள் மத்தியில பரவும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு மாறான விடயங்கள் மக்கள் மத்தியில புகட்டப்படும். அது மக்கள் மத்தியில் ஒரு நார்மலான விடயம், ஒரு சிம்பிளான விடயமாக மாறும். இந்த நேரத்தில் ஒரு முஃமினுக்கு அது ஒரு சோதனை, அது ஒரு ஃபித்னாவாக மாறும். இந்த இடத்தில் அவர் பாதுகாத்துக் கொள்றது தான் அவருடைய ஈமான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஃபித்னா முடிய போல இன்னொன்று வரும். ஒரு மனிதன் நினைப்பாராம், ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் என்னுடைய ஃபித்னா, இதுல நான் அழிஞ்சி பெய்துருவேன் என்று யோசிப்பாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது முடியக்கோல, அது முடிஞ்சிடும், அதுக்கு பின்னால இன்னொன்று வரும். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாங்க இந்த உலகத்தை எடுத்து பார்ப்போம், தீன் அல்லாஹ் இன்றும் அந்த தீனுடைய தீன் அந்த இடத்துல தான் நிற்குது. ஆனால் நாங்க தான் அந்த தீன் எடுத்து நடக்கிற மக்கள். இன்று நாங்க பாதிக்கப்படுறது இந்த ஃபித்னாவாலில். இந்த ஃபித்னால தான் இன்று நாங்க தீனை விட்டு மிச்சம் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபித்னா இந்த அளவு வரும், يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا. ஒரு மனிதன் காலையில ஈமானோட இப்பாரு, காலையில ஈமானோட இப்பாரு, மாலை ஆகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாரு. ஒரு மனிதன் மாலையில இஸ்லாத்தோட இப்பாரு, ஆனா காலையில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாரு. இஷாவை முஸ்லிமாக தொழுவாரு, ஆனா ஃபஜருடைய நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு போவாரு. இதுதான் வரக்கூடிய ஃபித்னாவுடைய காலம், நாங்க இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இட்டி வைச்சாங்க. சொன்னாங்க, இப்படி ஒரு காலம் வரும், உங்களைய பாதுகாக்க கூடியது ஒரே ஒரு விடயம், அது அல் ஈமானு பில்லா, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஈமான். அல்லாஹ்வுட தீனோட நாங்க எப்ப எங்களை தொடர்பாக்கிக் கொள்வோமோ அதுதான் எங்களை இந்த ஃபித்னாக்கள்ல இருந்து பாதுகாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இன்று இந்த உலகத்துக்கு சொல்ற ஒரு வார்த்தை குளோபல் வில்லேஜ் என்று சொல்றாங்க. இட்ஸ் அ குளோபல் வில்லேஜ். குளோபல் வில்லேஜ் உடைய டெபினிஷனை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு மனிதன் உதாரணத்துக்கு ஒரு காயிரம் தெளிவினார் என்று சொன்னா, பல நாட்கள் போம் அந்த காயிரம் அந்த லெட்டர் பெய்தங்க சேரத்துக்கு. ஆனால் இந்த நூற்றாண்டு நாங்க வாழ்றது முழு உலகமும் ஒரு வில்லேஜ் மாயாகிட்டு, முழு உலகமும் ஒரு கம்யூனிட்டியாக மாறிட்டு, இதனுடைய இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல உலகத்தில் என்ன நடக்குது எங்களுக்கு தெரிய வருவது. எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் என்று சொன்னாலும் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் எங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்பி வைக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, இதுல நலவும் வருவது, ஃபித்னாக்களும் வேகமாக வருவது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் வெளிநாடுகள்ல தான் ஃபித்னாக்கள் என்று சொல்லி, ஆனா நாங்க ஒரு விடயத்தை விளங்க வேணும். இன்று எங்கட சமுதாயம் நிறைய பாதிக்கப்படுவது இந்த ஃபித்னாக்களின். அன்று ஒரு வாலிபன் ஒன்னே சந்திக்கிறாரு, 2 hours என்னுடைய கதைச்சு கொண்டிருந்தாரு. அவர் சொல்றாரு, I am tired of Islam. அவருடைய வார்த்தை, நான் இப்ப இஸ்லாம் எனக்கு மிச்சம் பாரமாகிட்டு எனக்கு, I am tired of Islam. Why should I go through this agony? Why should I do this? Why should I do that? ஏன் கண்ணியமான சகோதரர்களே, இந்த வாலிபனுடைய நிலைமை நாங்க இன்று விளங்கணும். எந்த அளவு ஃபித்னாக்களால் இன்று எங்கட வாலிப சமுதாயம் பாதிக்கப்படுவது. படிக்கக்கூடிய என்வாயர்மெண்ட், போகக்கூடிய என்வாயர்மெண்ட், நாங்க படித்த என்வாயர்மெண்ட் அல்ல இன்று அவங்க படிக்கிறது. இன்றொரு தகப்பன் நினைக்கிறாரு, நாங்களும் ஸ்கூலுக்கு தானே போனோம், இவர் என்ன புதிஷா. அப்படி அல்ல, இன்று நாங்க அவங்கள நெருங்க வேண்டிய காலம், அவங்கள மிச்சம் நெருங்க வேண்டிய காலம். அவங்க ரிஷி இந்த வாலிபர்களுக்கு வார இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வரவில்லை அந்த காலத்தில். இன்று அவங்க ஒரு தடுமாற்றமான நிலைமை, உலகம் இந்த போக்குலைக்குது, அல்லாக்கு மாறான போக்குலைக்குது. நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன், ஒரு ஸ்கூல்ல படிக்கிறேன், அதனுடைய சூழல் இப்படி இருக்குது. ஃப்ரீ என்வாயர்மெண்ட், ஃப்ரீ மிக்சிங், ஃப்ரீ மிங்கிளிங், ஃப்ரீ மிங்கிளிங் பாவம் என்றது கிடையாது. ஆண்கள் பெண்கள் ஃப்ரீயாக மிக்ஸ் ஆகுறாங்க, மிங்கிள் ஆகக்கூடிய என்வாயர்மெண்ட்ல நான் நிற்கிறேன். என் வீட்டுல இன்னொரு நிலைமை, என்னுடைய தாப்பன் இன்னொன்னு என்னிடத்துல எதிர்பார்க்கிறாரு. இந்த வாலிபன் 10 வருடங்கள் 11 வருடங்கள் அதே ஸ்கூல்ல படிக்கிறாரு. அவரு அவருடைய சிந்தனை ஐடியாலஜி, திங்கிங், எவ்ரிதிங் ஹட் சேஞ்ச். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் தகப்பன் அது விளங்கவில்லை, வீட்டில் அது விளங்கவில்லை, வாப்பக்கும் மகனுக்கும் பிரச்சனை. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்க பயப்பட வேணும். அல்லாஹ் சொல்லுகின்றான், எப்ப பிள்ளை மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும், அவங்க உங்களுக்கு ஒரு எதிரியாக மாற முடியும். எப்ப அவங்க தீன விட்டு தூரம் போவாங்களோ, தகப்பர்கள் இன்று புள்ளையில நெருங்க வேணும், புள்ளையலுக்கு மிச்சம் நெருங்க வேணும், இந்த வாலிபர்களுக்கு மிச்சம் நெருங்க வேணும். எப்ப நாங்க நெருங்குவோமோ அப்பதான் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அவங்களுடைய சேலஞ்சஸ், அவங்க ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனைகளை நாங்க விளங்குவோம். எப்ப நாங்க நெருங்க மாட்டோமோ, கண்ணியமான சகோதரர்களே, அவங்க சிக்கிக்கிற இந்த ஃபித்னா பயங்கரமான ஃபித்னாவாக இருக்குது. நாங்க சொல்றோம் இது அந்த நாடுல தான் நீக்குது, இந்த நாடுல தான் நீக்குது, ஆனால் இப்ப இந்த வாலிபர்கள் வந்து எங்களிடத்துல கதைக்கிறாங்க, அவங்களோட பிரச்சனைகளை சொல்றாங்க, எங்களுக்கு விளங்குது பிரச்சனை இவ்வளவு தூரம் பைத்தீங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஸ்பிஹு அர்ரஜுலு முஃமினன் வ யும்ஸி காஃபிரா. காலையில இஸ்லாத்தோட இருப்பாரு, மாலையில இஸ்லாத்த விட்டு பைத்துருவாரு. இதுதான் நாங்க இன்று காண்ற காலம். நாம் ஒவ்வொருத்தரும் இந்த விடயத்தில் மிச்சம் யோசிக்க வேணும், எங்களுடைய புள்ளேலுக்கு மிச்சம் நெருங்க வேணும், எங்களுக்கும் எங்களுடைய புள்ளேலிடத்தில் ஒரு அலாக்கா, ஒரு தொடர்பு உண்டாக வேணும், ஒரு டயலாக் உண்டாக வேணும், அவங்களுக்கு ஃப்ரீயாக எங்களுடைய கதைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்க உருவாக்க வேண்டும். எப்ப நாங்க அதை உருவாக்குவோமோ அப்பதான் அவங்க பேசுவாங்க, அப்பதான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னொரு நாள் இன்னொரு வாலிபன் ஒரு தகப்பன் கூட்டிக் கொண்டு வந்தாரு. நான் அந்த தகப்பனுக்கு சொன்னேன், நீங்க போங்க, நான் உங்களோட மகனோட கதைக்கிறேன். எப்ப கதைக்க போலத்தான் எங்களுக்கு விளங்குது எவ்வளவு பாரது, எவ்வளவு இந்த விடயம் எவ்வளவு தூரம் பேசிக்குது, எவ்வளவு ஆழமாக பேசிக்குது. இப்ப அதை சரிப்படுத்த வேணும். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னாங்க. இது மட்டுமல்ல, யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, இந்த துன்யாவுடைய ஆசா பாசங்கள் காக வேண்டி இந்த தீனை கைவிடுவாரு, இந்த தீனை கைவிட்டு போடுவாரு. அதுதான் கண்ணியமான சகோதரர்களே இன்று நாங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஹுதைபத்துல் யமான் சாஹிபு சிர்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், he is the confidant of Rasulullah sallallahu alaihi wasallam. He carried all the secret of Rasul sallallahu alaihi wasallam. He says, kana an-nasu yas'aluna Rasulullah sallallahu alaihi wasallam anil khair. மக்கள் எல்லாம் பேசி நல்ல விடயங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்பாங்க, கைரான விடயங்களை கேட்பாங்க. வகுந்து வஸ்அலுஹு அனிஷர் மகாஃபதன் யுத்ரிகனி. ஆனால் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசி வரக்கூடிய ஷர்ருகள் என்னயா ரசூலல்லாஹ், வரக்கூடிய ஃபித்னாக்கள் என்னயா ரசூலல்லாஹ் என்றது தான் நான் கேட்பேன். கேட்ட காரணம் வந்து நெகட்டிவ் திங்கிங் அல்ல, நெகட்டிவ் திங்கிங் அல்ல, ஆனால் கேட்ட காரணம் வந்து மகாஃபதன் யுத்ரிகனி, நான் பயந்தேன் என்னுடைய ஹயாத்தில் இந்த ஃபித்னாக்கள் என்னை வந்தால் நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்று. கண்ணியமான சகோதரர்களே, இவங்க சொல்றாங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின், நாங்க ஜாஹிலியத்தில் இருந்தோம், இஸ்லாத்துடைய நூரை காணவில்லை, குஃப்ருடைய இருள்ல வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஃபஜாஅனல்லாஹு பிஹாதல் இஸ்லாம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இவ்வளவு அழகான ஒரு தீனை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், ஒரு இஸ்லாத்தை எங்களுக்கு தந்தான், எங்களுக்கு ஒரு ஒளியை தந்தான் என்ற விடயத்தை அவங்க சொல்லி கேட்கிறாங்க. ஹல் பஅத ஹாதல் கைர் மின் ஷர், சுபஹானல்லாஹ். அவங்க கேட்ட கேள்வி என்ன, யா ரசூலல்லாஹ், இந்த தீனுக்கு பின்னால இவ்வளவு ஒரு நலவு எங்களுக்கு நடந்துட்டு, இதுக்கு பின்னால என்ன சரி ஷர்ரான விடயங்கள் இந்த உம்மத்துக்கு வருமா யா ரசூலல்லாஹ். கேட்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் கட்டாயம் இதுக்கு பின்னால ஷர்ரான விடயங்கள் இந்த உம்மத்துக்கு வரும். இந்த நேரத்தில் இந்த ஹுதைஃபத்துல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு பயந்து கேக்குறாங்க, ஹல் பஅத ஹாத ஷர் மின் கைர், யா ரசூலல்லாஹ், அந்த ஷர்ருக்கு பின்னால என்ன சரி கைர்கள் வருமா? இவ்வளோ ஹக்கு முன்னேறி வந்திருக்குது, இந்த ஹக்குக்கு பின்னால பாத்தில் வரும் என்றீங்க, இந்த பாத்திலுக்கு பின்னால மறுவ ஹக்கு வருமா யா ரசூலல்லாஹ் என்ற விடயத்தை கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் வ ஃபீஹி தஹன், ஓ என்னுடைய யா ஹுதைஃபா, இந்த ஷர்ருக்கு பின்னால கைர் வரும் என்ற விடயத்தை சொல்லும் பொழுது சொல்லிட்டு சொன்னாங்க, வ ஃபீஹி தஹன், ஆனாலும் அது கைர் தெளிவாக இருக்காது, இந்த கைரோட ஷர் மிக்ஸ் ஆகும். வித் திஸ் டீன் we will mix many other things what we see around today. Subhanallah, sahaba was shocked at times. They used to ask, awakainun zalika ya rasulallah, can these things happen upon this ummah ya rasulallah? Ganyamana sahodargale, naang enna velanga venum inda idila dakhan endra vidayathai rasul sallallahu alaihi wasallam sonnanga, makkal deenai eduthu nadappanga, ஆனால் கூர்த்தான முறையில நடக்க மாட்டாங்க. கௌமன் அப்ப இந்த சஹாபின் கேட்டாங்க கேள்விகள், கௌமன் யஸ்தன்னூன பிகைரி சுன்னதி வயஹ்தூன பிகைரி ஹதி தஅரிஃபு மின்ஹும் வதுன்கிர், மக்களுடைய நிலைமை பிடிக்கும், அவங்க அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளுவாங்க, ரசூல் மீது ஈமான் கொள்ளுவாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கைய பார்த்தா பிகைரி சுன்னதி நான் காட்டின வழிக்கு மாறாக தானிக்கும், எஸ்தன்னூன பிகைரி சுன்னதி வயஹ்தூன பிகைரி ஹதி, அது மாத்திரமல்ல என்னுடைய நான் காட்டின ஹிதாயத்துடைய பாதை இந்த ஈமானுடைய பாதை இந்த இஸ்லாத்துடைய பாதைக்கு மாறாகத்தான் அவங்களோட வாழ்க்கைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க இன்று எங்களுடைய நிலைமை எடுத்து பார்க்க வேணும், என்னுடைய வாழ்க்கையில அந்த நபி சொன்ன விடயங்கள் இருக்குதா? என்னுடைய இஸ்லாத்தோட என்ன ஃபித்னாக்கள் கலக்கப்பட்டிருக்குது என்ற விடயத்தை நாங்க பார்க்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நான் வாலிபர்களுடைய விடயத்தை முன்வைத்தேன், இந்த விடயத்தில் நாங்க நிறைய நேரம் கொடுக்க வேணும். இன்று தாய்மார்களோட நிலைமைய பார்த்தால், அந்த சிறுவனை கார்ட்டூனை போட்டு கார்ட்டூன் முன்னுக்கு உட்கார வைத்திருக்கிறாங்க, தாய் வீட்டு வேலை, பிஸி வித் டொமெஸ்டிக் ஒர்க், ஷி இஸ் டூயிங் ஹவுஸ் ஒர்க் சோ தட் ஷி ஃபீல்ஸ் ஹாப்பி, த சன் இஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கிரீன் அண்ட் என்ஜாயிங் த ஸ்கிரீன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குளோபல் வில்லேஜ், இந்த டெபினிஷன்ல சொல்றது, இந்த உலகம் இவ்வளோ ஒரு சிறிய இடமாக்கப்பட்டு இந்த உலகத்துடைய இன்ஃபர்மேஷனை முழு மனித சமுதாயத்துக்கும் எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக கொடுக்கிறது. இன்று அது ஒரு சிறுவன்ல இது நடக்குது. ஏன் இப்ப இந்த சிறுவன் இந்த கார்ட்டூனை பாக்கிறாரு? அல்லாஹ் இல்லாத விடயங்கள், சில பவர்ஸ் காட்டப்படுவது, சில ஸ்ட்ரென்த் காட்டப்படுவது, சில சூப்பர் பவர்ஸ் காட்டப்படுவது. இந்த சிறுவன் உள்ளத்துல மத்த நம்பிக்கை வருவது, மற்ற விடயங்களில் ஈமான் வர ஆரம்பிக்குது. அது மாத்திரமல்ல, இந்த சென்ற காலத்தில் செஞ்ச ரிசர்ச்சில் நிறைய கார்ட்டூன்களில் ரெண்டு அடிப்படை நோக்கங்கள் இருக்குது. ஒன்று, அல்லாஹ் இல்லாத விடயங்களில் நம்பிக்கையை உருவாக்குறது. இரண்டாவது விடயம் வந்து பாவமான காரியங்கள், பாவமான காரியங்கள், பெண்களோட நெருங்குற விஷயங்கள், பெண்களோட தொடர்பாகிற விஷயங்கள், பெண்களோட கூட்டாளி தொடர்பாகிற விடயங்களை படிச்சு கொடுக்கிற விடயங்கள் தான் இன்று நடக்கிற கார்ட்டூன்களில் இருக்குது. அது மாத்திரமல்ல, பெண்களுக்கு ஆண்கள் மாய் சம உறவு சம உரிமை ஈக்க வேண்டும் என்றது தான் காட்டப்படுவது. இன்று கார்ட்டூன்ல காட்டப்படுவது. நாங்க விளங்க வேணும், ஒரு சிறிய பெண் பாக்குறா ஒரு ஆணுக்கும் செய்ய முடியாத வேலைகள் அந்த கார்ட்டூனில் காட்டப்படுவது. அப்ப இன்று செஞ்ச ரிசர்ச்சில் சொல்லப்படுறது, இப்படி ஃபித்னாக்களுடைய ஐடியாலஜி, சைத்தனிக் ஐடியாலஜிஸ் ஆர் இன்டாக்ட்ரினேட்டட் இன்டு அவர் சில்ட்ரன். இந்த தாய்க்கு அது விளங்குதில்லை. சில நேரங்களில் தாய்க்கு அந்த கார்ட்டூன்ல என்ன போற என்று கூட விளங்குறல்ல. ஆனா இந்த சிறுவர்கள் அதை பார்த்து அதனுடைய சிந்தனைகள் நாங்க பார்க்கிறோம். சில நேரங்களில் சிறுவர்கள் எடுத்தோம் என்றா ஹைப்பராக்டிவ் டிஸ்ஆர்டர், ஒரு தடமாற்றம், ஒரு விளையாட்டுத்தனம் அதிகரிக்கும். ஏன் இதுவளை பார்த்து அந்த சிந்தனைகள் தான் ஓடுது. கண்ணியமான சகோதரர்களே, இது இதுல ஆரம்பிக்கிறது. இன்று வேர்ல்ட் ஆஃப் மூவிஸ் இதை பார்த்தோம் என்று சொன்னால் ஈர்க்கக்கூடிய எல்லா பித்னாக்களும் இந்த எலக்ட்ரானிக் மீடியா மூலமாகத்தான் இன்டாக்ட்ரினேட் பண்ணப்படுவது. ஆக கூட மோஸ்ட் பவர்ஃபுல் மீடியா வெப்பன் டுடே இஸ் த எலக்ட்ரானிக் மீடியா ஆஃப் டுடே. கண்ணியமான சகோதரர்களே, இதை விட்டு நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பேஸ்புக் இன்று வாலிபர்கள் பெண்கள் சகோதரர்களே, இந்த பேஸ்புக்கில் அவர் கணக்கு ரோட்ல நடந்து கொண்டு போறாங்க, அந்த நேரத்திலும் பிஸியாக இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல பிஸியாக இருக்கிறாங்க, தாப்பனோட பேசுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணி பண்ணி பேசுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த டெக்னாலஜி பிழைன்றதல்ல, ஆனால் they யூஸ் திஸ் டெக்னாலஜி டு இன்டாக்ட்ரினேட் foreign thoughts and ideologies into our children today. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எங்களுடைய நாட்டில் நாங்கள் கேட்கிறோம் இந்த நிகாபுடைய விடயம். இந்த நிகாப் தேவல்ல, ஹிஜாப் தேவல்ல, நாங்கள் ஒரு விடயத்தை விளங்க வேணும். இன்று இந்த நிகாப் இந்த ஹிஜாப் இஸ்லாத்துல போடப்பட்டிருக்கிய இந்த பெண்ணொன்றுக்கு போடப்பட்டிருக்க இந்த பவுண்டரிஸ்னால தான் இன்று எங்களுடைய சொசைட்டில இவ்வளோ தாய் மாறி இருக்கிறாங்க. ஆனால் நாங்க பார்க்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே, மத்த கல்ச்சர்ஸ் ஸ்டடி பண்ணினோம் என்று சொன்னால் அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், அவங்களோட சோஷியல் ப்ராப்ளம், கண்ணியமான சகோதரர்களே, இந்த பவுண்டரிஸ் இல்லாத காரணத்தினால தான் இவ்வளோ பித்னாக்கள் அவங்களோட சொசைட்டிலே அதிகரிச்சிருக்கிறது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸில், ஃபத்தகுன் நிசா فإن أول فتنة بني إسرائيل كانت من النساء. இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன, ஒரு காலம் பெண்களை தான் பாவிப்பாங்க மக்களை வழி கேட்கலாம் அனுப்பத்துக்கு, மக்களை பிழையான பாதையில் அனுப்பத்துக்கு, இந்த பித்னாவை ப்ரொமோட் பண்ணத்துக்கு பெண்கள் தான் பாவிக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க பொறுப்பானவங்க, தாப்பர்கள் பொறுப்பானவங்க, நாங்க இந்த விடயத்தில் நிறைய நேரம் கொடுக்க வேணும். எங்களோட பிள்ளைகளுடைய விடயத்தில் சரியான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய்த்து சேர வேணும். இன்று எங்களுடைய நாட்டுடைய நிலைமை நாங்க நினைக்கிறோம் ஸ்கூலுக்கு போறாரு, லெட் அஸ் கிவ் ஹிம் ஃப்ரீடம், லெட் ஹிம் க்ரோ அப் த வே ஹி வாண்ட்ஸ் அண்ட் லெட் ஹிம் க்ரோ அப், ஹி இஸ் அ யங்ஸ்டர், ஹி ஷுட் டூ தி திங். இதுதான் எங்களுடைய சிந்தனை. ஆனா இதனுடைய பாதிப்பு திருமணமுடைய நேரங்களில் தான் விளங்குது. இன்று எங்கட நாட்டுடைய நிலைமை 200 நிகாஹ்கள் தலாக்கில் முடியக்கூடிய காலம் எங்களுடைய நாட்டுடைய நிலைமை. ஓவர் 280 மேரேஜஸ் எண்ட்ஸ் அப் இன் தலாக் எவ்ரி மந்த் இன் ஸ்ரீலங்கா. கண்ணியமான சகோதரர்களே, இதை மாத்தோனும் என்று சொன்னால் நாங்க பவுண்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்க வேணும். When Islam medicated a tree, it did not medicate the branches of a tree, but it medicated the root from the foundation. We need to bring a change to protect our Muslim Ummah from the curse that we are fearing. Let us come out of this dream thinking that we think all the fitnas are happening outside world and we are safe, we are making our salah, we are making our ibadah. No, my dear brothers in Islam, the fitna has already arrived. Without our knowledge, our children have fallen prey into this. And we only knew how to make money. We only knew how to accumulate money. And we are doing that. And we are spending on our children. But we have no time to look into the goodness of our children. Do they get good things? Do they receive good things? My dear brothers in Islam, still live in a world, let us accept, let us not deny that pornography has become the system. 2 years back, highest pornography watch country was listed as Sri Lanka. Let us understand, this is not done by us, this is done by the internet world. They listed highest amount of pornography being watched by Sri Lankans by a percentage point of view. Let us understand, let us accept. Alhamdulillah. Our land, and it is destroying our society. Let us not be content and happy. We have to tell this. If we do not tell, we are sinners in the eyes of Allah. We are a community. We cover ourselves, cover our weaknesses, we cover our information. But we did not see a Muslim girl with a scarf misleading our society outside. The children are going for classes. We have no problem with education. Islam promotes and encourages. But my dear brothers in Islam, if it can destroy and harm a person's iman, what is the benefit of that education? That's what Quran says. Adu wa lakum. Our children will turn enemies against us. My dear brothers in Islam, let us wake up from this deep sleep. Let us get close to our children. Let us break a dialogue and understanding. This Hudhaifatul Yaman continued asking Rasul sallallahu alayhi wa sallam, Sifuhum lana ya Rasulallah. Tell us, how will these people look? Rasul sallallahu alayhi wa sallam says, Du'atun ala abwaadi jahannam, faman ajabahum. The hadith continues, a time will come in fitna, it is the peak. There will be inviters towards the doors of jahannam. In form of women, in form of pornography, in form of adultery, in form of interest and haram, in many forms, there will be strong propaganda will be made to lead this ummah astray. That is the fitna which is chasing you and me today. We need to fight against this fitna. My dear brothers in Islam, we need to protect ourselves, our families, our children from this curse and from this fitna. And Hudhaifatul Yaman, while with a heavy heart, his heart asking, describe them, how these people will look. Rasul sallallahu alayhi wa sallam says, Hum min jildatina, wa yatakallamuna bi alsinatina. O my sahaba, these fitna mongers, the fitna promoters, will be from our tongue. They will be talking our language. They will be talking the Arabic language. They will have the same skin and flesh what you and me have. They will be within us to lead the ummah into dalalat. My dear brothers in Islam, today one group spoke against the niqab. Here I see in the internet, in the email, thousands of emails are crossing. Do we need niqab? Do we need hijab? These ulama, something wrong with them. These mullahs do not understand. Let us not fool ourselves. Let us not fool ourselves. This is a small fitna chasing. There are bigger fitna to come, like the fitna to Dajjal, who will come with Jannah and Jahannam in their hand. My cry, if we are falling prey into a very small fitna promoted by the enemies of Islam, why? How can we fight the fitna of Dajjal, who will come with Jannah and Jahannam in his hand? My dear brothers in Islam, let us wake up from this deep sleep. Let us plan our homes. It is not only accumulating money. For mothers, it is not only cooking food. But let us understand and get close to our children. Try to understand them. See from small age whether we send them to any type of school, which is the reality. Whether they go to an Islamic school, whether they go to a modern international school, whether they go to a government school, our children are facing the challenge. They are struggling. They cannot express themselves. They cannot talk about their own problem. They have no person to go and express. And we in the masjid, we are thinking that let us talk to the elderly people, let us talk to the elderly, the grown-up people, let us talk to the mature people. We have ignored them, homes have ignored them. Then they will find guidance. by the du'at ala abuabi jahannam, by the inviters, by the doors of jahannam. My dear brothers in Islam, let us wake up, let us think, and let us take action immediately in our lives, in our society. Look into our son, look into our daughters. They have to come to a stage of marriage. Why that we are being focused, why that we are being targeted, do we know that it is the only healthy community exists on this planet, whether it is in this country, whether it is in UK, whether it is in any part of the world. Subhanallah, there is a huge number trying to look after their iman, their Islam, their amal, their deen, their identity of Islam. We have gone very down, my dear brothers. At times there are fathers will call, they ask for a modern Islamic name which can also sound like a Muslim. Also for others, it can sound like a non-Muslim name. This is the degree. We know because it comes to us and they ask us. Let us make an effort within ourselves, within our family, within our children to bring a change, to protect the beauty of this deen, beauty of this Islam, the identity of our deen, and build a healthy community and a society. Let us not worry what the world is going to talk about us. Let me conclude by giving this hadith of Rasul sallallahu alayhi wa sallam. Yushiku an tatada'a alaykumul umam kama tatada'a al-akalatu an kasatiha. O my sahaba, very soon a time will come to this ummah. The whole world will gather against Islam, against the teachings of Islam, against the culture of Islam, against the traditions of Islam. The whole world will unite, told by sallallahu alayhi wa sallam. Like how, my dear brothers in Islam, that people, group of people sitting and eating, and people are coming and they are inviting, come and join our dastarkhana, come and sit and eat with us. That is how the invitation will be given to stand against Islam, to come out with propaganda and promotion against Islam. Let us not fall prey for this. Let us not fall prey for this. Let us not get caught to this. Sahaba asked, Ya Rasulallah, at that time, that Muslims are khaleelun. He Muslims are very little, Ya Rasulallah, at that time. Ballantum kathir, O my Sahaba. At that time, you all are huge in number. Today we have more than 55 Muslim countries. My dear brothers in Islam, but you all will become like ghusa unka ghusa isail. You all will become like the foam of the ocean or the dirt that remains over the flood. And you all will be useless at that time. Sahaba cried and asked, why that will happen, Ya Rasulullah? Rasul sallallahu alayhi wa sallam said, حُبُّ الدُّنْيَا وَكَرَاهِيَةُ الْمَوْتِ. O my Sahaba, you will be, the ummah at that time will be materialized. We will be materialistic thinking people. We will have for everything worldly focus, worldly gain, worldly reward, worldly objective. Whether today it's marriage, that girl or the family looking for somebody affluence, they're not looking for anything else. And the boy looking for somebody affluence, they are not looking for anything else. My dear brothers, even it's a social point, economic point, family thing, society, everything will become material. World will become the core objective. When that happens, we will fall from the mercy of Allah and we will face many challenges. Let us wake up. Let people say what they want. Our Rasul said, let the ummah say what they want, but let us calm down. Let us not worry. Let us be focused. Let people put a crooked line against Islam, but let us draw a straight line, like the ulama says. Let us draw the straight line. They will look at what is Islam, and they will understand and value the deenul Islam. May Allah subhanahu wa ta'ala protect us. May Allah guide the Muslim ummah. May Allah ta'ala show them the direction of iman and Islam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம்.